போற கண்ணால என்ன ஓரம் கட்டுற, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற, வான வில்லாட்டம் வந்து எட்டி பாக்குற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. அரியா வயசுல அளவா சைஸுல அண்ணன் நடந்து வர கடல் மண்ணுல, நாலு மொன ரோட்டுல நட ஒரு தினசுல சத்தம் போட்டு சிக்னல் தர வெள்ளி கொலுசுல லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறான. ரொம்ப வாட்டி வதக்கிற, வான வில்லாட்டம் வந்து எட்டி பாக்குற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. மாய கண்ணால பிரபுவ மயக்கி பார்த்தவ, மாட்டி தவிக்கிற இப்போ வீட்டு சிறையில, அந்த பிகரு முகத்தை தான் இவன் பார்க்க முடியல, அவ வெள்ளி கொலுசுல இப்ப சத்தம் கேட்கல. பாசம் என்னும் வலையில மாட்டிக்கின்னு தவிக்கிற, ஆதரவ அவளுக்கு அங்கே யாரும் இல்லடா. நாலு பேரு சேர்ந்துட்டா ரெண்டு பேரை பிரிச்சுட்டா, காதல் என்ன காற்றினிலே கலைந்து போகுமா. சோகத்தனி காத்துல தான் பறக்க உடனே நம்ப உம்மச்சான் சேர்த்து